ஒரு பாடல் இதில் வாழும் தேவி நீ இசையை மலராய் நாளும் சூட்டுவே இசையை மலராய் நாளும் சூட்டுவே இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இசையை மலராய் நாளும் சூட்டுவே.